श्रीमत्यै गोदायै नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते श्रीरङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः। गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यो दम्पती जगताम्पति श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणशरणं प्रपद्ये। नमः सभायै नमः सर्वेभ्यः। ऐषमवर्षीय शुभकृत् नामक वर्षीय तिरुप्पावि उपन्यासः संस्कृते क्रियमाणः वर्तते। अनेन जनेन डॉक्टर श्रीराम जगन्नाथः इति नाम्ना। महाभाग्यम् एव एतत् अस्य जनस्य, यतो हि अस्य जनस्यापि संस्कृतं संस्कृत तरं भवेत्, ज्ञानमपि संस्कृततरं भवेत् इति हि भागवतानाम् आशीः स्यात्। अत एव तेषाम् आज्ञां शिरसि निधाय प्रवर्तते अयं जनः। तिरुप्पावै इति प्रबन्धस्य 30 पद्यानि सन्ति इति वयं जानीमः। 28 पद्यानाम् अर्थान् वयं दृष्टवन्तः। षट्पञ्चकरूपेण भाविते अस्मिन् प्रबन्धे, आद्यपञ्चकेन श्रीविशिष्टाद्वैतमतस्य सारः उक्तम् अभवत्। तदनन्तरं तत्त्वं, हितम्, उपायः इत्यादीनपि विशदीकृतवती गोदादेवी। प्रपत्तिर्नाम उपायो हि व्रतम् इति नाम्ना असूच्यत। व्रतस्य कृते किं कर्तव्यं, किं न कर्तव्यम्, भगवतः पञ्चस्थितिः, पाञ्चरात्र आगममनुसृत्य पञ्चस्थितिः याः वर्तन्ते ताः अपि उक्ताः आसन्। तदनन्तरं याः गोपकन्याः व्रते भागं स्वीकृतवत्यः तासां प्रबोधनं जातम्। षष्टपद्यमारभ्य 15 पद्यपर्यन्तं पूर्वपञ्चकेन 10 पद्यानि एतानि। पूर्वपञ्चकेन ये कन्याः कृष्णानुभवे मुग्धाः ताः प्रबोधिताः। अपरपञ्चकेन याः बालिकाः कृष्णानुभवे लब्ध अवसराः, लब्ध अवकाशाः ताः प्रबोधिताः। तदनन्तरं साक्षात् नन्दगोपस्य गृहं गत्वा नन्दगोपं, यशोदां, बलरामं, कृष्णं, नप्पिनिदेवीम् एतान् सर्वानपि प्रबोध्य कृष्णस्य स्तुतिं कृत्वा तदनन्तरं कृष्णं प्रार्थितवत्यः गोपकन्याः। फलं देहि इति, तत्फलमपि परै इति शब्देन उच्यते, ದ್ರಾವಿಡ ಭಾಷಾಯಾಂ. ತತ್ ಪರೆಯಪಿ ತತ್ ಶಬ್ದಸ್ಯಾಪಿ ಅರ್ಥದ್ವಯಂ ವರ್ತತೆ. ಏಕಃ ಅರ್ಥಃ ಲೋಕಸ್ಯ ಕೃತೆ ಪರ ಇತಿ ವ್ರತಸ್ಯ ಅಂಗಃ ಭವತಿ, ಅಂಗಂ ಭವತಿ ಕಶ್ಚನ ವಾದ್ಯ ವಿಶೇಷಃ. ಆತ್ಮನಾಂ ಕೃತೆ ತು ಪರ ಇತಿ ಕೈಂಕರ್ಯಮೇವ. ಸಾಕ್ಷಾತ್ ತಸ್ಯ ಕೈಂಕರ್ಯಸ್ಯಾಪಿ ಪ್ರಯೋಜನ ನಾಸ್ತಿ, ನಿಷ್ಪ್ರಯೋಜನಂ ಕೈಂಕರ್ಯಂ. ತದೇವ ಸೂಚ್ಯತೆ ಅನೇನ ಪದ್ಯೇನ, ಅದ್ಯತನ ಪದ್ಯೇನ. ನಿತ್ಯ ಕೈಂಕರ್ಯಂ, ಶುದ್ಧ ಕೈಂಕರ್ಯಂ, ಅನಘ ಕೈಂಕರ್ಯಂ ಅಸ್ಮಾಭಿಃ ಕರ್ತವ್ಯಂ. ಏಷಾ ಏವ ಆಶಾ. ಇತರೇಷು ವಿಷಯೇಷು ಅಸ್ಮಾಕಂ ಮನಃ ನ ಚಂಚಲೇತ್ ಇತ್ಯಪಿ ಪ್ರಾರ್ಥನಾ ಭವತಿ. ಅತಃ ಇದಂ ಚ ಪದ್ಯಂ ಪ್ರಾಪ್ಯ ವಿವರಣಂ ಭವತಿ ಇತಿ ವದಂತಿ ಆಚಾರ್ಯಃ. ಪದ್ಯಂ ಏವಂ ಭವತಿ: ಸಿತ್ರಂ ಜಿರುಗಾಲೇ ವಂದುನ್ನೈ ಸೇವಿತ್ ಉನ್ ಪುತ್ರಾಮರಯಡಿಯೇ ಓಟ್ರುಂ ಪೊರುಳ್ ಕೇಳಾಯ್ பெற்றம் மேத்துன்னும் குலத்தில் பிறந்து நீகுற்றே வலங்களை கொள்ளாமல் போகாது இற்றைப் பருகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோருற்றோமே யாவும் உனக்கே நாம் ஆற்றிவோம் மற்றினங்காமங்கள் மாற்றேலோரம்பாவாய். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறியடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மே துன்னும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பலகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாமா செய்வோம் மற்றினம் காமங்கள் மாத்தேரோ என்பாவர். சிற்றம் சிறு காலே, காலே சிறு காலே, சிற்றம் சிறு காலே ಇತಿ ವ್ಯಾಖ್ಯಾಯತೆ, ವ್ಯಾಖ್ಯಾನಂ ಕ್ರಿಯತೆ. ಪ್ರಾತಃಕಾಲ ಕಾಲೇ ಇತ್ಯುಕ್ತೆ ಉಷಾಕಾಲ, ಸಿರುಕಾಲೇ ಪ್ರಾತಃಕಾಲಸ್ಯ ಆರಂಭ ಸಮಯೇ ಉಷಾಕಾಲೇ ಇತಿ ಭಾವಃ. ವ್ರತಸ್ಯ ಸಮಯಃ ಸಯೇವ ಭವತಿ ತ್ರಿವಾದನಾತ್ ಪರ್ಯಂತಂ ಪಂಚವಾದನಾತ್ ಪೂರ್ವಂ ಇತಿ ವಕ್ತುಂ ಶಕ್ಯತೆ. ತ್ರಿವಾದನಾತ್ ಆರಭ್ಯ ಷಡ್ವಾದನ ಪರ್ಯಂತಂ ಅಥವಾ ಸಾಧ ಚತುರ್ವಾದನ ಪರ್ಯಂತಂ ಬ್ರಾಹ್ಮ ಮುಹೂರ್ತಂ ಮುಹೂರ್ತಃ ಇತಿ ಉಚ್ಯತೆ. ಬ್ರಾಹ್ಮೇ ಮುಹೂರ್ತೇ ಚೋತ್ತಾಯ ಚಿಂತಯೇತ್ ಆತ್ಮ ಮನೋಹಿತಂ ಹರಿರ್ ಹರಿರ್ ಹರಿ ಹರಿರಿತಿ ವ್ಯಾಹರೇತ್ ವೈಷ್ಣವ ಪುಮಾನ್. ಬ್ರಾಹ್ಮೇ ಮುಹೂರ್ತೇ ಉತ್ಥಾಯ ಮುಹೂರ್ತೇ ಉತ್ಥಾಯ ಹರಿಹಿ ಹರಿಹಿ ಹರಿಹಿ ಇತಿ ಸಪ್ತವಾರಂ ವಕ್ತವ್ಯಂ ವೈಷ್ಣವೈಹಿ. ಅದೇವ ಸಿಟ್ಟಂ ಸಿರುಗಾಲೆ ವಂದು ವಂದು ಇತಿ ಸ್ವಾರಸ್ಯಂ. ಆಗತ್ಯ ಭಗವತಃ ಸನ್ನಿಧಿಂ ಪ್ರಾಪ್ಯ ಭವಾನ್ ಯತ್ರ ಕುತ್ರಾಪಿ ಭವತಿ ತತ್ರ ಆಗತ್ಯ. ವಂದು ತಲೆಪ್ಪೈದೋಂ ಇತಿ ಪೂರ್ವಮೇವ ಉಕ್ತಂ ಗೋದಯ. ಶ್ರೀಭಾಷ್ಯಕಾರ ಅಪಿ ತೇಷಾಂ ವೈಕುಂಠ ಗದ್ಯಾಖ್ಯ ಪ್ರಬಂಧೇ ಏವಂ ವದಂತಿ ಇತಿ ಭಗವತ್ ಪರಿಚರ್ಯಾಯಾಂ ಆಶಾಂ ವರ್ಧಯಿತ್ವಾ ತಯೈವ ಆಶಯ ತತ್ಪ್ರಸಾದ ಉಪಬೃಂಹಿತಯ ಭಗವಂತಂ ಉಪೇತ್ಯ ಭಗವಂತಂ ಉಪೇತ್ಯ ವಂದು ಅಡೈಂದು ಪ್ರಾಪ್ಯ ದೂರಾದೇವ ಭಗವಂತಂ ಶೇಷಭೋಗೇ ಶ್ರಿಯಾ ಸಹ ಆಸೀನಂ ಉಪವಿಷ್ಟಂ ಭಗವಂತಂ ಪ್ರಾಪ್ಯ ಶ್ರಿಯಾ ಸಹ ಆಸೀನಂ ಭಗವಂತಂ ಪ್ರಾಪ್ಯ ಅತೇವ ವಂದು ಇತಿ ಸೇವಿತ್ತು ಸೇವಿತ್ತು ನಮಸ್ಕಾರಂ ಕೃತ್ವಾ ಪುನಃ ಪುನಃ ನಮಸ್ಕಾರಂ ಕೃತ್ವಾ ತದಪಿ ತತ್ರೈವ ಶ್ರೀವೈಕುಂಠ ಗದ್ಯೆ ಉಚ್ಯತೆ ಸಹ ಆಸೀನಂ ವೈನಿತೇಯಾದಿಭಿಃ ಸೇವ್ಯಮಾನಂ ಸಮಸ್ತ ಪರಿವಾರಾಯ ಶ್ರೀಮತೇ ನಾರಾಯಣಾಯ ನಮಃ ಇತಿ ಪ್ರಣಮ್ಯ ಉತ್ಥಾಯ புனஃ புனஃ பிரணம்ய இது யாச்சமானஹ பிரணம்ய. அனந்தரம் ஏகம் பிரணம்ய சப்தம் ஆயாதி, சப்த ஆயாதி. சதுர்வாரம் பிரணம்ய இது பாவஹ. அதேவ அஸ்மாகம் பூர்வஜாஹ அபி அபி பிராயேன சதுர்தா சதுர்பர சதுர்வாரம் பிரணமந்தி பகவந்தம் ஆச்சாரியனபி. வந்து உன்னை சேவித்து துவாம் நமஸ்கிருத்திய, சேவித்து வணங்கி இது உச்சதே தமிழ் பாஷாயாம். உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். பொற்றாமரை பொன் இத்தியுக்தே சுவர்ணம், தாமரை பங்கஜம். பகவதஹ பாதௌ சரணௌ அஸ்மாகம் ராபகஹ ராப்யஹ. பகவந்தம் பிராப்தும் தஸ்ய சரணௌ ஏவ வரணீயஹ உபாயஹ. பகவந்தம் பிராப்ய கிம்வா கரிஷ்யாமஹ, தௌ சரணௌ ஏவ பரிசராமஹ, தயோஹ சரணயோஹ ஏவ பரிசர்யாம் கரிஷ்யாமஹ இதி பாவஹ. அதேவ ப்ராபகஸ்ச யஹ ப்ராபயதி சஹ ப்ராபகஹ. சரணௌ ஏவ ப்ராபகௌ, சரணௌ ஏவ ப்ராப்யௌ இதி வக்தும் சக்யதே. கண்டேன் கமலமலர்பாதம் காண்டலுமே விண்டே விழுந்த வினையாயினவெல்லாம், தொண்டே செய்தென்றும் தூது வழியொழுக பண்டே பரமன் பணித்த பணிவகையே. பகவத பாதமூல தர்ஷனேன அஸ்மாக்கம் சர்வாண்யபி பாப்பானி நஷ்யந்தி பிரணஷ்யந்தி. பிரார்த்தயந்தே அதவா வதந்தி ஏவம் ஷ்டகோப மகாமுனைய, அகல இல்லே நிறையமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பா, நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னை ஆழ்வானேன், நிகரில் அமரர் முனு கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லாடியேன் நடிக்கு அமர்ந்து புகுந்தேனே. பகவத ஸ்ரீனிவாசிய சரணோ பசியாமச்சேத் ஈஷத்து பிரசாரித்தௌ வர்த்தேதே, தத்ர அவகாசஹ வர்த்ததே. தமேவ சூசயந்தி ஷடகோப மகாமுனய, உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே இது அஹம் பிரவிஷாமி தவ சரணயோ மத்தியே, அஹம் பிரவிஷாமி தத்ரைவ ஸ்தித்வா உபவிஷ்ய தத்ரைவ பவாமி இதி இதி பாவஹ. பிரவிஷ்ய சம்யக் பிரவிஷ்ய தத்ரைவ பவாமி இதி பாவஹ. போற்றும் பொருள் கேளாய் ஸ்ருணு தாவத், பொருள் அர்த்தஹ புருஷார்த்தஹ பரமபுருஷார்த்தஹ ஏததேவ கைங்கர்யமேவ தவ சரணயோஹ கைங்கர்யம் இதி பாவஹ. போற்றும் பொருள் கேளாய். தரிஹி அத்ர பராசர பட்டாரியாஹ ஏவம் ஹாஸ்யார்த்தம் உக்தவந்தஹ. கேளா இத்யுக்தே மாத்ரே பகவான் கிருஷ்ணஹ தேஷாம் கிருதே பரை இத்யாக்கிய சர்ம வாத்யம் தத்தவான். ஏததேவ கலு யுஷ்மாபிஹி யாச்சதே இதி. தரிஹி கோபகன்யாஹ ஏவம் உக்தவத்யஹ, அஹோ கிருஷ்ண த்வம் கோபகுலே பூத்வா இதானீம் மந்த புத்திரிவ பாதி விபாதி அஸ்மாகமிவ தத்யாதிகம் அதிகதையா காதித்வா தவ புத்திஹி இதானீம் மந்ததையா வர்த்ததே இதி ஹாஸ்யன அவதன் இதி குருபரம்பராய குருபரம்பராதஹ ஞாயதே. ஸ்ருணுதாவத் பரை ந தத் பரை ந சர்மவாத்ய விசேஷம் கிந்து ஸ்ருணு கேளாய், பெற்றம்மே துன்னும் குலத்தில் பிறந்து நீ அஸ்மாகம் குலே ஜாத்தஹ கோபாலோ பூத்வா அஸ்மாகம் குலே சௌலபியேன ஜாத்தஹ த்வம். ஸ்ருணு கிமர்த்தம் பகவான் கோகுலே கோபாலஹ அபவத், वदन्ति श्रीभाष्यकाराः तेषां गीताभाष्यग्रन्थे तत्र उपोद्घाते एवं समाधानं ददति अस्मदादीनामपि समाश्रयनीयत्वाय अवतीर्य उर्व्यां सकलमनुजनयनविषयतां गतः परावरनिखिलजनमनोनयनहारिदिव्यचेष्टितानि कुर्वन् पूतनाशकटयमलार्जुनारिष्टप्रलम्बधेनुका कालियकेशिकुबलया पीडचानूरमुष्टिकतोसल मुष्टिकतोसलकंसादीन्निहत्य अनवधिकदया सौहार्दानुराग गर्भावलोकनालापामृतैः विश्वम् आप्याययन् निरतिशयसौन्दर्यसौशील्यादिगुणगणाविष्कारेण अक्रूरमालाकारादीन् परमभागवतान् कृत्वा इति भक्तियोगम् अवतारयामास इति हि समापयन्ति अस्मदादीनामपि समाश्रयनीत्वाय अहो परम सौशील्यम् एतत् सौलभ्यम् एतत् स्वस्य चेष्टितैः अक्रूरमालाकारादीन् परमभागवतान् कर्तुम् एव कृष्णः भगवान् பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து பிறந்தனி ஏவம் ஜாத்தக துவம் குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது அஸ்மாகம் அந்தரங்க கைங்கரியாதிகம் பவதா ஸ்வீகர்த்தவ்யம் ஏவ கொள்ளாமல் போகாது ஆக்ஞா கைங்கரியம் அனுக்ஞா கைங்கரியம் இதி உச்சதே அஸ்மன் மதே ஆக்ஞா கைங்கரியம் தாவத் ஸ்ருதி ஸ்மிருதி விஹிதானி விஹிதம் பவதி அனுக்ஞா கைங்கரியம் குருஹ அனுக்ஞாம் ஸ்வீகிருத்திய ஆச்சாரிய அனுக்ஞாம் ஸ்வீகிருத்திய யத் கிமபி அதிகதையா க்ரியதே தத் அனுக்ஞா கைங்கரியம் இதி இற்றை பரகொள்வான் அன்று கான் கோவிந்தா கோவிந்த இதி ஆக்வயந்தி யதோஹி திரௌபதி அபி புரா கோவிந்த இதி ஹி ஆஹூதவதி எதா தஸ்யாஹ வஸ்திராபஹரணம் ஜாதம் கௌரவானாம் சபாயம் கோவிந்த இற்றை பரகொள்வான் அன்று கான் கோவிந்தா யதி எது இதானிம் அத்ய அஸ்மாபிஹி பிருச்சியதே தத் கேவலம் அத்ய தின மாத்திரம் ந எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் சதா சர்வதா பவிஷ்யத் காலே சீமா பவது ந பவது பவிஷ்யத் காலசிய ஏழு பிறவிக்கும் சப்த சப்த இதி ஏகோன பஞ்சாஷத் அபி பவேத் ஏழு பிறவிக்கும் அத்ரஹி சங்கஹ சங்கா ஜாயதே சங்கா பகவந்தம் பிராப்தவதி கோதாதேவி உபாயமபி அனுஷ்டிதவதி தரிஹி தயா மோக்ஷஹ கந்தவ்யஹ கிந்து சா இற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் இதி கிமர்த்தம் புனர்ஜன்ம இதி வததி தத்ர பூர்வாச்சாரைஹி ஏவம் உக்தம் பவதி சா கலு பகவதஹ பிரியா தேவி யதா யதா பகவதஹ அவதாரஹ பவதி பவிஷ்யதி தர்ஹி தேவீனாமபி அவதாரஹ பவிஷ்யதி கலு அத்ர ஆகத்யாபி அஹம் தவ கைங்கரியமேவ கரோமி கரிஷ்யாமி இதி சூசயதி பவதி நித்யசூரியனாமபி அவதாரஹ கதா கதாபி ஜன்ம எதி பவேத் நைவ பவதி சேத் சந்தோஷ எதி பவதி சேத் ததாபி தஸ்மின் ஜன்மன்யபி ವಯಂ ಭಗವತಃ ಕೈಂಕರ್ಯಮೇವ ಕರಿಷ್ಯಾಮಃ. ಶ್ರೀವೈಕುಂಠಂ ಪ್ರಾಪ್ಯಾಪಿ ಭಗವಂತಂ ಭಗವತಃ ಅಥವಾ ಭವತಃ ಕೈಂಕರ್ಯಮೇವ ಕರಿಷ್ಯಾಮಃ. ಇಟ್ರೈಕ್ಕಂ ಏಳು ಬಿರಬೇಕು. ಒಂದನ್ನೋರು ಉಟ್ರೋಮೇ ಯಾವೋಂ, உனக்கே நாமா செய்வோம் மற்றினம் காமங்கள் மாற்று. உந்தன்னோடு உற்றோமே யாவும் எத்த குத்ராபி துவம் பவேஹே துவமேவ அஸ்மாகம் கதிஹி. எதோஹி அஸ்மாகம் யஹ சம்பந்தஹ வர்த்ததே ஷரீராத்ம பாவஹ யஹ வர்த்ததே ಸಹ ಸಂಬಂಧ ನ ತ್ವಯಾಪಿ ನ ಅಸ್ಮಾಭಿರಪಿ ಭಂಜನ ಕರ್ತುಂ ಶಕ್ಯತೆ. ತ್ವಮೇವ ಸರ್ವಬಂಧು ಅಸ್ಮಾಕಂ ತ್ವಮೇವ ಸರ್ವಬಂಧು. ಪುನಃ ಶ್ರೀಭಾಷ್ಯಕಾರಾಣಾಂ ಶ್ರೀವೈಕುಂಠ ಗದ್ಯಂ ಸ್ಮರ್ಯತೆ. ಕದಾಹಂ ಭಗವಂತಂ ನಾರಾಯಣಂ ಮಮ ಕುಲನಾಥಂ ಮಮ ಕುಲದೈವತಂ ಮಮ ಕುಲಧನಂ ಮಮ ಭೋಗ್ಯಂ ಮಮ ಮಾತರಂ ಮಮ ಪಿತರಂ ಮಮ ಸರ್ವಂ ಸಾಕ್ಷಾತ್ ಕರವಾಣಿ ಚಕ್ಷುಷಾ. ಇತಿ ಹಿ ತ್ವರಾ ವರ್ತತೆ ಜೀವಾತ್ಮನಃ ಯದಾ ಸಹ ಶ್ರೀವೈಕುಂಠಂ ಗಚ್ಚನ್ ಅಸ್ತಿ. ತತ್ರ ಗಿರಿಜಾನದೀಂ ತೀರ್ತ್ವಾ ಸಹ ನೀಯತೆ ಭಗವಂತಂ ಪ್ರತಿ ಸ ನೀಯತೆ. ತದಾ ಯದಾ ಯಥಾ ತಿರುಪತಿ ಕ್ಷೇತ್ರೆ ವಯಂ ಧಾವಾಮಹ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಇತಿ ಉಕ್ತ್ವಾ ಜನಾಃ ಭಕ್ತಜನಾಃ ಧಾವಂತಿ ಖಲು, ತದ್ವತ್ ಕದಾಹಂ ಭಗವಂತಂ ಚಕ್ಷುಷಾ ಸಾಕ್ಷಾತ್ ಕರವಾನಿ ಇತಿ ಹಿ ತಸ್ಯ ವಿವರಣಂ ಕ್ರಿಯತೆ ಭಾಷ್ಯಕಾರೈಃ. ತತ್ರ ಕಿಂ ವಾ ಭವತಿ ಇತಿ. ಅತೇವ ಉಂದನ್ನೋರು ಉತ್ರೋಮೇ ಯಾವೋಂ ಉಣಕ್ಕೇ ನಾಮಾಕ್ಷೇವೋಂ ವಯಂ ತು ತವೈವ ಕೈಂಕರ್ಯಂ ಕರಿಷ್ಯಾಮಃ ನ ಅನ್ಯಸ್ಯ ಕಸ್ಯಾಪಿ. ಯತೋ ಹಿ ಪೆಟ್ರ ತಾಯಿ ನೀಯೇ ಪಿರಪಿತ ತಂದೈ ನೀ ಇತಿ ಹಿ ಪ್ರಿಯ ತಿರುಬಂಧಾದಿತ್ಯಾಖ್ಯಸ್ಯ ಪ್ರಬಂಧಸ್ಯ ಪದ್ಯಂ ಭವತಿ ಸ್ವಾಮಿ ಷಟಕೋಪ ಸ್ವಾಮಿಭಿಃ ಷಟಕೋಪೈಃ ರಚಿತೆ ಪ್ರಬಂಧೆ. ಮಾತಾಪಿತಾ ಭ್ರಾತಾ ನಿವಾಸ ಶರಣಂ ಸುಹೃತ್ ಗತಿರ್ ನಾರಾಯಣಃ ಇತಿ ಉಪನಿಷದಪಿ ವದತಿ. ಕೈಂಕರ್ಯಂ ಕೃತ್ವಾ ಏವ ವಯಂ ಆತ್ಮನಃ ಧಾರಯಾಮಃ ಇತಿ ಭಾವಃ. ಮತ್ತಿನಂ ಕಾಮಂಗಲ್ ಮಾತೃ ಎತತ್ ಬಹು ಮುಖ್ಯಂ ಭವತಿ. ಚಂಚಲಂ ಹಿ ಮನಃಕೃಷ್ಣ ಇತಿ ಹಿ ಅರ್ಜುನ ವದತಿ ಗೀತಾಯಾಂ. ಅಥೇವ ಅಸ್ಮಾಕಂ ಕಾಮಾನ್ ಇತರಾನ್ ಕಾಮಾನ್ ಯಾನ್ ಕಾನಪಿ ತಾನ್ ಸರ್ವಾನಪಿ ಪ್ರಶಮಯ ಇತಿ ಭಾವಃ. ಕಾಮಾಃ ಸರ್ವೇಪಿ ತವ ಕೈಂಕರ್ಯ ಏವ ಭವಂತು ಇತಿ ಭಾವಃ. ಮತ್ತಿನಂ ಕಾಮಂಗಲ್ ಮಾತೃ ಅಸ್ಮಾಕಂ ಶಕ್ತಿರ್ ನಾಸ್ತಿ ಇತಿ ಹಿ ವದಂತಿ ಷಡಕೋಪ ಮಹಾಮುನೇಹ ಅಪಿ ಯೇ ತತ್ರ ವೃಕ್ಷಸ್ಯ ಮೂಲೆಯೇವ ಸ್ಥಿತ್ವಾ ಆ ಜನ್ಮ ಭಗವಂತಮ್ಯೇವ ಧ್ಯಾತವಂತಃ ಧ್ಯಾನಂ ಕೃತವಂತಃ. ತೇ ವದಂತಿ ಇಂದ್ರಿಯಾಣಿ ಬಲವಂತಿ ಇತಿ. ತರ್ಹಿ ಅಸ್ಮಾಕಂ ಗತಿಹಿ ವಕ್ತವ್ಯ ನೈವ ಕೈಮುತ್ತುಕ ನ್ಯಾಯೇನ. ಅತೇವ ಮತ್ತಿನಂ ಕಾಮಂಗಲ್ ಮಾತೃ ಇತಿ ಭಗವಂತಂ ಏವ ಪ್ರಾರ್ಥಯಾಮಃ. ತಚ್ಚ ಕೈಂಕರ್ಯಂ ಸದಾ ಸರ್ವದಾ ಭವೇತ್ ಇತಿ. ಏತದೇವ ಶ್ರೀ ಸ್ತೋತ್ರ ರತ್ನೇ ವರ್ತಮಾನಸ್ಯ ಪದ್ಯಸ್ಯ ಮೂಲಮಪಿ ಸ್ಯಾತ್. ಭವಂತಮೇವಾನುಚರನ್ ನಿರಂತರಂ ಪ್ರಶಾಂತ ನಿಶೇಷ ಮನೋರಥಾಂತರಃ ಕದಾಹಮೈಕಾಂತಿಕ ನಿತ್ಯ ಕಿಂಕರಃ रहस्यिष्यामि सनाथ जीवितः इति हि बहु सम्यक् स्तुवन्ति श्री यमुनाचार्याः। भावस्तु अस्मिन् पद्ये यः वर्तते तदेव स एव प्रशांत निश्चेष मनोरथांतरः मत्रिनंगामंगल मात्र इति मात्रेल रंबावाय इति अम्मा अडियन वेंडवदीदे इति ही वदन्ति स्तुवन्ति षटकोप महामुनयः। எம்மா விட்டு திறமும் செப்பன் செம்மா பாதபற்பு தலை சேர்த்து உள்ளே கைமாதுன்பம் கழிந்தவிரானே அம்மா அடியேன் வேண்டுவதீதே. ஓஹோ சுவாமி, தப சரணயோகோ மயா கைங்கரியம் கர்த்தவியம், ஏததேவ மம பிரார்த்தனா இதி ஸ்துவந்தி ஷடகோப மகாமுனயஹ. சந்தி பஹவஹ அர்த்தாஹ வக்தும் கிந்து अस्माभिः पूर्वमेव उक्तं विंशतिनिमेषाः अथवा पञ्चविंशतिनिमेषाः एव अस्य उपन्याससमयः भवेत् इति। अत एव संक्षेपेण उच्यते, अस्य पद्यस्य विवरणे साक्षात् अष्टाक्षरमहामन्त्रस्य भावः निरूप्यते इति वदन्ति आचार्याः। तत् स तु उपदेशेनैव ज्ञातव्यः, किञ्चित् सूच्यते। ॐ नमो नारायणाय इति हि महामन्त्रः। तत्र ॐ इति पदस्य भागत्रयं वर्तते, अकार उकार मकार इति। अकारः परमात्मा, अकारेण परमात्मा अभिधीयते। नी गोविन्द उनक् इत्यादि पदानि भगवन्तं सूचयन्ति। तत्र उनके इत्यनेन यः एवकारः तत्र वर्तते ओंकारे स सूच्यते। नाम इत्यनेन मकारस्य अर्थः भूतः अर्थभूतः जीवात्मा स सूच्यते। तदनन्तरं मुन्दन्नोरु उट्रोमे यावोम् इत्यनेन नारायणपदस्य नाराणाम् अयनं यः नाराः अयनं यस्य सर्वेपि नराः सर्वेपि नाराः भगवतः वासस्थानं सर्वेषां नराणां भगवान् एव वासस्थानं ते भगवतः वासस्थानं सः तेषां तेषां वासस्थानम् इति अन्योन्यं तत्र सम्बन्धः वर्तते। स सूच्यते यत्रैकम् इत्यारभ्य आक्षेवोम् इत्यनेन आये इति चतुर्थी विभक्ति तत्र वर्तते नारायणाय इति, भगवते एव भवितव्यम् इति। मतिनङ्कामङ्गल मात्र इत्यनेन नमः नमः पदं तस्य विवरणं भवति इति हि सम्यक् प्रदर्श्यते आचार्यैः। अस्य पद्यस्य अर्थः तावत् अष्टाक्षरमहामन्त्रस्य अर्थ एव साक्षात् इति। विवरणं तु गुरुं समधिगत्य ज्ञातव्यम्, अत्रैव स्थाप्यते। अनेन उपन्यासः समाप्तः भवति। श्रीमत्यै गोदायै नमः, श्रीमते रामानुजाय नमः, श्रीमते श्रीनिगमान्तमहादेशिकाय नमः। धन्यवादः।